தலைப்பு வலை. விடுவிப்பீரோ வலையில் சிக்கிய வாழ்வை, விடுவித்தும் விடுதலையின்றி வலையில் சிக்கிய வலையில் சிக்காத வாழ்க்கை. விடுதலை எனக்கும் வலைத்துளை வழியே. அறிந்திடு துளைகளும் வலைகளின் அங்கமே.